திருப்புக்குழி சுவாமியினுடைய வைபவத்தை நம்ம அனுசரிச்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஒரு குறுகிற கால அவகாசத்துல முடியாது. அந்த சுவாமி அபர தேசிகராக எழுந்தொள்ளியிருந்தார் அப்படின்றது அவருடைய திவ்ய சரித்திரத்தை சேவிச்சவாளுக்கும் அவருடைய கிரந்தத்தை சேவிச்சவாளுக்கும் தெரியும். நாம அந்த சுவாமியினுடைய சரித்திரத்தை அனுபவிச்சால் இந்த சுவாமி எப்படி இந்த தேசிகனுடைய சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்காக அவதரிச்சு அதையே பூர்த்தி பண்ணி வச்சிருக்கார். அவதாரத்தினுடைய பூர்த்தியாக சுவாமி தேசிகனுக்கு நித்திய சூரிகள் பெருமாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியத்தை சுவாமி பண்ணி வச்சிருக்கார் இந்த லோகத்திலேயே லீலா விபூதியில. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, முக்கியமான காரணம் சுவாமி அவதரிச்ச திருவம்சம். பிள்ளானுடைய திருவம்சத்தில் அவதரிச்சவர் சுவாமி. பிள்ளான் ஸ்ரீபாஷ்யத்துக்கும் பகவத் விஷயத்துக்கும் ஸ்ரீபாஷ்யக்காரரால் நியமிக்கப்பட்ட ஒரு சிம்ஹாசனாதிபதி. அப்படிப்பட்ட வம்சத்தில் அவதரிச்சதுனாலையும் பஞ்சமத பஞ்சனும் தாது தேசிகன் உடைய திருவம்சத்தில் அவதரித்ததுனாலையும் லக்ஷ்மி குமார தாது தேசிகனுடைய சாக்ஷாத் வம்சஸ்தராக எழுந்தொழி இருந்ததுனாலையும் அவருடைய அவதாரமே இந்த ஒரு காரிய நிர்வாகத்தை பண்றதுக்கு அனுகூலமாக இருந்தது. கீதையில சாதிக்கிற மாதிரி சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கிறபடி அவர் பூர்வ ஜென்மத்தில் பல காரியங்கள் சத்காரியங்கள் பண்ணவர். அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த அவதாரத்தை பண்ணி நாதமுனிகளுடைய வம்சத்தில் பிறந்து நாதமுனிகளுடைய சிஷ்ய பரம்பரையில் இருந்து பிரபன்னராக எழுந்தொழி வைகுண்டத்துக்கு எழுந்தார். இந்த சுவாமியுடைய விசேஷங்களை சில அம்சங்களை நம்ம பார்க்கணும். 20 திருநஷத்து சுபானு சம்வத்சரத்தில் சுவாமியுடைய அவதாரம். சுபானு சம்வத்சரத்தில் அவதாரம். 20 திருநக்ஷத்திரத்துக்குள்ள எல்லா சாஸ்திரங்களையும் அத்தியனம் இருக்கும். இதுல எத்தனையோ அம்சங்கள் சொல்லலாம், விசேஷ அம்சங்களை மாத்திரம் நம்ம பார்க்கணும். 20 திருநக்ஷத்திரத்துக்குள்ள எல்லா சாஸ்திரங்களையும் அதிகரிச்சு அபர தேசிகனாக ஆயிட்டார். அது என்ன விசேஷம் கேட்டா, இந்த கிரந்தங்களை அத்தியனம் பண்றதுக்கு அவர் வந்து பெருமாள் கோயில் தவிர்த்து வேறெங்கும் போல. சுவாமி தன்னுடைய காலத்துல பெருமாள் கோயிலே சரணாக எழுந்தார், வேற எங்கேயும் போகல. அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் எல்லா இடங்களையும் போய் கீர்த்தியை சம்பாதிச்சாலே தவிர்த்து சுவாமி பெருமாள் கைங்கரியத்தில் இருந்துட்டார். அது மட்டும் இல்லை, 3 சம்பிரதாயத்தில் மாத்வர்கள், அத்வைதிகள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இந்த 3 சம்பிரதாயத்தில் இருந்த பெரிய பெரிய வித்வான்களுக்கு ஆச்சாரியனாக இருந்தார். 4 சாஸ்திரங்களையும் 3 சம்பிரதாயத்தில் இருக்கவர்களுக்கு அந்த காலத்தில் பாடனம் பண்ண மகான் இவர் ஒருத்தர் தான். அவருக்கு முன்னாடி சமீப காலத்தில் யாரும் கிடையாது, பின்னாடியும் சமீப காலத்தில் யாருமே இல்லை. 4 சாஸ்திரங்களையும் அத்தியாபனம் பண்ணார். அகோபில மட்டத்தில் பின்னால அழகசிங்கராக எழுந்தொழிந்த பிள்ளைபாக்கு அழகசிங்கர் இவர்கிட்ட வியாக்கரண சாஸ்திரத்தை பூர்ணமாக அத்தியனம் பண்ணவர். அவருக்கு சீனிவாசாச்சாரம் திருநாமம் பூர்வாச்சலத்தில். பூர்ணமாக வியாக்கரண சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணவர். அதே மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்தை பல பேருக்கு சொல்லிக் கொடுத்து அதுலேயும் பாட்டசாரம்ன்ற கிரந்தத்தை சாதிச்சிருக்கிற அபூர்வமான கிரந்தம், அது விசிஷ்டமான கிரந்தம். அதாவது அந்த சாஸ்திரத்தினுடைய சாரத்தை பல தடவை பிரவச்சனம் பண்ணவாதான் இவ்வளோ சரளமாக எழுத முடியும். அற்புதமான கிரந்தம் பாட்டசாரம்ன்ற கிரந்தம், அதை சுவாமி சாதிச்சிருக்கார். முக்கியமான விஷயம் என்னன்னா தர்க்க கிரந்தங்கள். தர்க்க கிரந்தங்கள்ல சுவாமிக்கு சமானமாக வியாக்கியானம் பண்ணவாளே கிடையாது. எல்லா கதாதர கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவருடைய கிரந்தங்கள்ல விசேஷம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு விஷயத்தையும் சரளமாக ஆரம்பிச்சு ரொம்ப தீர்க்கமாக விசாரம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கதாதர பட்டாச்சாரியர் பண்ண கிரந்தங்கள் இப்போ நம்ம பிரச்சாரத்தில் வச்சுட்டு இருக்க கிரந்தங்கள், அந்த கிரந்தங்கள் எல்லாத்தையும் சுவாமி என்ன பண்ணார், வியாக்கியானமாக பண்ணாமல், பங்கு வியாக்கியானம் பண்ணாமல், அதுல அங்கங்க இருக்கக்கூடிய விசேஷங்களை புரோடபத்திரமாக சாதிச்சார். புரோடபத்திரம்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது, அதை போட்டி கிரமம்னு சொல்லுவா, அதுக்கு மேல் போட்டி, அதுக்கு மேல் போட்டி, கேள்வி பதில், கேள்வி பதில், இப்படி ஒரு 60 கேள்வி 60 பதில், 50 கேள்வி பதில்கள் சேர்ந்ததாக 50 போட்டிகள், 100, இந்த மாதிரி கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, சுவாமி ஒரே விஷயத்தை எடுத்துட்டு பூர்வபக்ஷத்தை சமர்த்தனம் பண்றதுக்காக ஒரு புரோடபத்திரம், சித்தாந்தத்தை சமர்த்தனம் பண்றதுக்காக ஒரு புரோடபத்திரம், சொரூப சம்பந்த ரூப அவச்சேதகத்துவம்னு சொல்லுவா, அதை கண்டனம் பண்ணிருக்க கதாதர பட்டாச்சாரியர், அதை சமர்த்தனம் பண்றதுக்காக அவச்சேதகதா சரம்ன்ற கிரந்தத்தை சாதிச்சிருக்கார். யாம் தோஷ சின்னே அதிரிக்த விருத்தி ரூபாம் அவச்சேதகதாம் அவோச்சத் சொரூப சம்பந்த விசேஷ ரூபாம் தாமத்திய சம்யக் பிரதிபாதையாமான்னு சாதிச்சார். அதே சொரூப சம்பந்த ரூப அவச்சேதகத்துவத்தை சமர்த்தனம் பண்ணிட்டு அனதிரிக்த விருத்தித்துவம் ஒரு அவச்சேதகத்துவம், அதை சமர்த்தனம் பண்றதுக்காக வாதகல்பகம் கிரந்தத்தை பண்ணியிருக்கார். சத்பிரதிபக்ஷம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல வியாக்கியானம் பண்றதுல விசேஷம்னு ஒரு காலத்துல நினைச்சிருந்தார் தார்க்கிகர். அதுல மற்றவாள் ஒரு கிரந்தம் பண்ணா சுவாமி அதுல மூணு கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இதை தவிர்த்து சுவாமியோட விசேஷமாக சொல்றது என்னன்னு கேட்டா, தர்க்கத்துல சுவாமியுடைய வைபவத்தை சொல்லும்பொழுது ஒரு சரித்திரத்தை எல்லாரும் சொல்றது உண்டு. மைசூர் ராஜ்யத்துல அந்த காலத்தில் ராமசாஸ்திரிகள்னு இருந்தார். அவர் மகா பிராக்யரா இருந்த தர்க்கத்துல அவர் அனந்தாழ்வான் இவாள்லாம் சமான காலத்துல இருந்தார். அந்த ராமசாஸ்திரிகள் சதகோட்டின்னு ஒரு கிரந்தம் எழுதினார். அந்த கிரந்தத்தை யாரும் படிக்கல அந்த காலத்துல, அந்த அவர் எழுதின காலத்துல. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பிரச்சாரத்துக்கு வந்திருக்கு அந்த கிரந்தம். அந்த கிரந்தத்தை அவர் சிஷ்யர் படிச்சுட்டு வந்து சுவாமி கிட்ட வாதத்துக்கு அழைச்சார். சுவாமி அந்த கிரந்தத்தை அந்த கிரந்த ரீத்தியா சொல்றத கேட்டுட்டு சுவாமி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுட்டார். இது புதுசா இருக்க, இந்த ரீதி புதுசா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டுட்டு, சரி நாளைக்கு சொல்றேன் சமாதானம் சொல்றேன்னு சாதிச்சார். அதுக்குள்ள அந்த வாக்கியார்த்தம் பண்ண வந்தவர், நாம கேட்ட கேள்விகள் அவ்வளவு பிரபலமாக இருக்கு, சுவாமியால இதுக்கு சமாதானம் சொல்ல முடியல அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்ணிட்டார். சுவாமி இது புது வழியாக இருக்க, அதாவது அனுபவ பத்தியில புது வழி அது, அந்த வழிய தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு அந்த வழியை பிடிச்சிட்டார். அது அவருடைய ஒரு ஸ்பூர்த்தி விசேஷம், பிரதிபா விசேஷம். பிடிச்சிட்டு மறுநாள் வரிசையா சமாதானம் சொல்லி சதகோட்டி கண்டனம்ன்ற கிரந்தத்தை சாதிச்சார். சதகோட்டி கண்டனம்ன்ற கிரந்தம் இருக்க, அவர் உட்காந்து எழுதின கிரந்தம் இல்ல, சபையில நேரடியா சொன்ன பதில் அது. சதகோட்டி ரிதோ யோசௌ நிஷ்கரிஷ அந்யைஹி அதூஷிதோ விபுதை தத்ர துருத்தர தோஷம் ரூதே ஸ்ரீகிருஷ்ண தாத்தையாச்சாரியா. அதாவது என்னன்னு கேட்டா, இந்த சதகோட்டிக்கு வேற ஒருத்தர் கண்டனம் பண்ணியிருந்தார் பெரியவர், அனந்தாழ்வானை கண்டனம் பண்ணியிருந்தார். அனந்தாழ்வான் மகா பிராக்யர், மேல்கோட்டை இந்த அனந்தான் பிள்ளை வம்சத்தை சேர்ந்தவர். அந்த சுவாமி கண்டனம் பண்ணார். சுவாமி என்ன பண்ணார்னா, அங்கங்க அந்த புஸ்தகத்துல இருக்கிற அம்சங்களை எடுத்து கண்டனம் பண்ணல, ஒரே தோஷத்தை தான் சொல்ல. அந்த தோஷத்தை விஸ்தாரமா சொல்லி, தத்ர துருத்தர தோஷம், பதில் சொல்ல முடியாத தோஷத்தை சொல்றேன், யாராலையும் சொல்லாத தோஷம் இது அப்படின்னு சாதிச்சேன். அதுக்கப்புறம் சதகோடி கண்டனம், சதகோடி கண்டனத்துக்கு திருப்பி சமாதானம் சொன்னாள். அதுக்கு சமாதானத்தை சுவாமியும் சாதிச்ச, சுவாமியுடைய திருக்குமாரன் பட்டணா சுவாமி என்று பிரசித்தமாக இருந்த கோபால தாத்தாச்சாரிய சுவாமி, அவர் சுவாமிக்கு சுவாமி தீபம்னா அவர் பிரதீபமாக எழுதியிருந்தார். அவ்வளோ பெரிய மகா வித்வானாக எழுதியிருந்தார். அவர் கொச்சி சம்ஸ்தானத்தில் ஒரு லக்ஷணத்தை கேட்டவுடனே இந்த லக்ஷணத்தை விவரணம் பண்ணுங்கன்னு அவர் கேட்டாலும், கொச்சி ராஜா பெரிய வித்வானாக இருந்தார். அதுக்கு இந்த சுவாமி, இதுக்கு நான் கண்டனம் பண்றேன், அதிவியாப்தி சொல்லணுமா அவ்யாப்தி சொல்லணுமான்னு கேட்டா, அசம்பவம் சொல்லணும், எந்த தோஷம் சொல்லணும்னு நீங்க சொல்லுங்க, அந்த தோஷத்தை சொல்றேன். அவ்வளோ ஒரு உற்பத்தி விசேஷத்தை கொண்டவர் கோபால தாத்தாச்சாரிய சுவாமி. இது தர்க்கத்துல எல்லா கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணார் திருப்பிக்குழி சுவாமி. சவிபிச்சார கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ண, இது மாதிரி நிறைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார். முன்னாடி அடையன் சொன்ன மாதிரி தர்க்க கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்றது உத்தர பாரதத்தில் பிரசித்தமா இருந்தது, காசியில பிரசித்தமா இருந்தது, அதுக்கப்புறம் ஆந்திர தேசத்துல சமீப காலத்தில் பிரசித்தமா இருந்தது. சங்கமேஸ்வர குரோடபத்திரம், இந்த மாதிரி குரோடபத்திரங்கள்லாம் வந்தது. ஆனா சுவாமியுடைய விசேஷம் என்னன்னு கேட்டா, தக்ஷிண தேசத்துல காஞ்சிபுரம்ன்றது அந்த காலத்துல வித்யாஸ்தானமா தான் இருந்தது. வித்யாஸ்தானமா இருந்தாலும் காஞ்சிபுரம் என்பது உத்தர தேசத்திலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு க்ஷேத்திரம். அந்த தேசத்தில் இருந்துட்டு குரோடபத்திரங்களில் ஒரு மகாராஜராக, ராட் விராட் சம்ராட் ஸ்வராட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்வராட்டாக எழுந்தார் சுவாமி. இவருக்கு சமானமாக குரோடபத்திரங்களில் நிஷ்ணாத்தராக யாருமே எழுந்தளிருக்கல. இந்த விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நம்மளோட ஒரு தௌர்பாகியம் என்னன்னு கேட்டா, திருப்புக்குழிய சுவாமியினுடைய இந்த வைசிஷ்டியத்தை நம்ம புரிஞ்சுக்கல. இதே மாதிரி சுவாமி வந்து வேதாந்த கிரந்தங்கள், ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள், சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணார். நியாய பரிசுத்திக்கு சந்நியாய தீபிகான்னு கிரந்தம் பண்ணார். அதே மாதிரி நியாய சித்தாஞ்சலத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அங்கங்க கச்சத்து சொல்லுவார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை எடுத்துட்டு விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணார். இதுல இப்போ ஒரு சின்ன கிளேசம் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு கிளேசம்னா, சுவாமி பண்ண வியாக்கியானங்கள், சுவாமி பண்ண குரோடபத்திரங்கள், சுவாமி குமாரர் பண்ண குரோடபத்திரங்கள், இந்த விஷயத்துல வந்து சம்சயம் வந்துடுச்சு. சுவாமி குமாரர் பண்ணது சுவாமி பண்ணதாக சில பேர் நினைக்கிறார், சுவாமி பண்ணத சுவாமி குமாரர் பண்ணதாக நினைக்கிற ஒரு காலம் வந்துடுது. அது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த புஸ்தகங்கள் வந்து அப்படியே ரட்சித்தமா இருந்து பல பேரால் படிக்கப்படாததுனால. ஏன்னா அதுக்கும் காரணம் என்னன்னா, நம்ம சம்பிரதாயத்துல ஒரு அவாந்தர பேதங்கள் இருக்கிறதுனாலையும், இதுல ஊற்றம் குறைச்சலாக இருந்ததுனாலையும் இது ஏற்பட்டுருக்கு. அவ்வளவுதான் தவிர்த்து இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ சுவாமியுடைய சொத்தும் சுவாமி குமாரோடைய சொத்தும் ஒன்று தான் வச்சுட்டா ஒன்று இதில் பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விசேஷம் என்னன்னா, சுவாமியுடைய குமாரர் தீபத்திலேருந்து உண்டான பிரதீபம் மாதிரி மகானா எழுந்தது பல பேருக்கு தெரியாது. திருப்புக்குழி அப்பா வயங்கார்னு பிரசித்தமாக இருந்தார் சுவாமி. அப்படி பிரசித்தமாக இருந்தார். ஆனால் சுவாமி குமாருக்கு பட்டணா சுவாமின்னு பேரு. அவர் காலத்தில் அவர் வந்து விருத்தி தரிசித்தராக இருந்தார், ரொம்ப சமதசையில இருந்தார். அதனால அவர் காலத்துக்கு அப்புறம் அவராலேயே பல பேரை தயார் பண்ண முடியாத போயிடுத்து. ஆனால் சுவாமி கிட்ட அவர் வந்து அதிகரிச்சு அவருடைய சிஷ்யரான வில்லியம்பாக்கம் சுவாமின்னு எழுதியிருந்தார் மகான். அவர்கிட்டையும் அவரும் கோபால தாத்தாச்சாரன் திருநாமம், அவர்கிட்டையும் அவர் அதிகரிச்சு அவரும் பிரக்யாதராக இருந்தார். இந்த தர்க்க கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார், வேதாந்த கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார். இந்த வியாக்கியானம் பண்ணச்ச சுவாமியுடைய வைசிஷ்டியம் என்னன்னா, சுவாமி ராமதாரக மந்திரத்தை நிறைய ஆவர்த்தி பண்ணவர், நிறைய ஆவர்த்தி பண்ணி அதனால சித்தி அடைஞ்சிட்டார்னு ஒரு பிரசித்தி இருக்கு. அதனால தான் வந்து அவர் ரகுவீர பதத்வந்தோன்னு எல்லா இடத்துலையும் திருப்புக்குழி பெருமாளை அவர் அனுசந்தானம் பண்றாருன்னு ஒரு வார்த்தை உண்டு. அவருடைய கிரந்தங்கள் எல்லாத்திலையும் திருப்புக்குழி பெருமாளுடைய மங்களா சாசனம் இல்லாமல் எந்த கிரந்தமும் கிடையாது. வேதாந்த கிரந்தங்கள்ல ஆண்டவன் பெரியாண்டவனுடைய அனுசந்தானம் இல்லாமல் ஒரு கிரந்தமும் கிடையாது. பெரியாண்டவன் கிட்ட அந்த காலத்துல மகான்கள் ஆசிரயிச்சான். அதாவது சோபதேஸ்ய முகம் ஏவம் வேதாத கர்கத்திராத்திர பிராமணத்தில் இருக்குன்னு சொல்றான். சோபதேகி சிஷ்யேகி உத்வீக்ஷியமானம் யாது குரோர் முகம்னு வியாக்கியானம் பண்ணாரு சபரஸ்வாமியும் கண்டதேவர் எல்லாரும் சொல்றாரு. அதாவது நிறைய சிஷ்யால் இருக்கணும், அந்த சிஷ்யால்லாம் பெரிய பிரக்யாசாலிகளா இருக்கணும். அவளா பார்க்கக்கூடிய ஆச்சாரியன் ஆச்சாரியனுடைய முகம் சோபத்தே அப்படின்னு அங்க எழுதியிருக்கிறவன். பெரியாண்டவன் அப்படிப்பட்ட வைபவத்தோடு எழுந்தார். சுந்தபாளையம் சுவாமி, சின்னாண்டவன் சொல்லப்படுகிற சுவாமி, இன்னும் நிறைய பேர் அந்த சுவாமி கிட்ட ஆசிரியச்சவன். நம்ம திருப்புக்குழி சுவாமி அந்த சுவாமி கிட்ட பாஷ்யாதி காலக்ஷேபங்கள் பண்ணியாச்சு. அதுலயும் ஒரு விசேஷமா சொல்லுவா என்னன்னா, பெரியாண்டவன் காலக்ஷேபம் சாய்கிற காலத்துல இந்த சுவாமி ரொம்ப சின்ன வயசுல 18 வயசுலயே ரொம்ப பிரதிபையோட எழுந்த 20 வயசு எல்லாத்தையும் முடிச்சுட்டாருன்னு சொல்லுவா. தேசிகன் அப்புற தேசிகன் சொன்ன முல்லையோ முடிச்சுட்டார். அவர் காலக்ஷேபம் சாய்கிற காலத்துல காலக்ஷேபம் சாதிக்கிற காலத்துல பெரியாண்டவன் மற்ற சிஷ்யாளை கூட்டு மத்தியான காலத்துல இவர் சிந்தனை சாதிப்பார், இவர்கிட்ட நீங்க எல்லாம் சிந்தனை கேட்டுக்கோங்க அப்படின்னு சாதிப்பார். சுவாமியுடைய வைசிஷ்டியம் என்னன்னு கேட்டா, இவருக்கு எல்லா சாஸ்திரங்களும் கரதலாமலகீகிருத்தமா இருந்ததுனால தர்க்க பரிஷ்காரங்களோட மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அதிகரண நியாயங்களையும் சேர்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிப்பறான். அப்போ இதை கேள்விப்பட்டுட்டோ பெரியாண்டவன் அந்த சிந்தனையில நானே உட்காந்துக்கலாமே, ரொம்ப அற்புதமா சொல்றார் அப்படின்னு வந்து அவரே வந்து எழுதிருக்கிற மாதிரி இருக்குமா. அந்த குரு பக்தியை சொல்லும் பொழுது திருப்புக்குழி சுவாமிக்கு இருந்த குரு பக்தி வாச்சா மகோச்சரமா இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றோம். நாம கூட குரு குரு கிட்ட பக்தியா தான் இருப்போம், நம்மளால அந்த குரு பக்தியை தெரியப்படுத்த கூட தெரியாது. ஆனா சுவாமி நியாய பரிசுத்தி வியாக்கியானத்துல மங்கள ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகம் சாய்ச்சிருக்காரு. ஸ்ரீ ஸ்ரீவாச யோகீந்திர பதாம்புஜம் சமாஸ்ரய, இது பூர்வார்த்தம். ஸ்ரீவாச யோகீந்திரர் அந்த ஸ்ரீவாச மகாதேசிகம் திருநாமம். கட்டாட்சான் வீக்ஷத்தே எஸ்ய ரட்சித்தும் சர்வரக்ஷக, சர்வரக்ஷகனா இருக்கிறவன் சர்வேஸ்வரன் இவருடைய கட்டாட்சத்தை பார்த்துட்டு இருக்கான். இவர்னா சரின்னு சொன்னா ரட்சிச்சுடலாம். நம்ம எல்லாரும் சொல்றோம் ததுங்கித பராதீனகான்னு சொல்லி பிராட்டிய தான் வசத்தியா சொல்றோம், பிராட்டிய சொல்றோம். சுவாமி தேசிகன் விசேஷமா போய் கோதா பிராட்டியும் சேர்த்து சாதிக்கிறேன். ரெண்டு பேரும் இந்த பக்கம் பார்த்தா பெரிய பிராட்டியா இருக்கலாம், இந்த பக்கம் பார்க்கச்சு கோதா பிராட்டியா இருக்கான்னு சொல்றேன். ஆனா சுவாமி இன்னும் ஒருபடி மேல போய் கட்டாட்சான் வீக்ஷத்தே எஸ்ய ரட்சித்தும் சர்வரக்ஷக, ஒரு அனுஷ்டுப் ஸ்லோகத்தினுடைய ஒரு சின்ன பாகத்துல ஒரு அசித்தில குருபக்தித்வத்தை பிரதிபாதனம் பண்றது வந்து சுவாமிக்கு தான் வரும். ஏன்னா அவர் வந்து சர்வஜ்ஞரா எழுந்திருந்தார். இன்னும் சுவாமியினுடைய விபவாவதாரத்துல தன்றி பட்டப்பா சுவாமின்னு சிஷ்யர் சுவாமிக்கு எழுந்தார். அவரும் இந்த லட்சுமிகுமார தாதி தேசிகனுடைய லட்சுமிகுமார தாததேசிகனுடைய வம்சத்தை சேர்ந்தவர். அவர் சுவாமியினுடைய வைபவத்தை கத்தியமாக சாதிச்சிருக்கார். அது நியாயசித்தாந்தன கிரந்தத்தினுடைய பூமிக்கையில இருக்கு. அந்த மாதிரி கத்தியத்தை நம்மளால சிந்தனை கூட பண்ண முடியாது. அந்த சுவாமி திருப்புக்குழி சுவாமி கிட்ட கிரந்தங்கள் எல்லாம் சேவிச்சு ரகசியத்ரேசாரத்துல பல ஆவருத்தி சிஷ்யாளுக்கு சொன்னவர் அந்த சுவாமி. தன்றி பட்டப்பா சுவாமின்ற ஒரு மகா. இந்த மாதிரி சுவாமியுடைய காலத்துல நிறைய சிஷ்யால தயார் பண்ணார். அவர் வந்து மாத்வாள்லயோ ஸ்மார்த்தாள்னு சொல்லப்படுகிற அத்வைதிகள்லயோ நிறைய சிஷ்யர்களை தயார் பண்ணான்றது பிரசித்தம். நம்ம சம்பிரதாயத்திலையும் பிற்காலத்துல நிறைய பேர் பாபது காலா வரணுன்றதுக்காக சுவாமி ரொம்ப சிரமப்பட்டு கிரந்தங்களை பண்ணி சிஷ்யால சம்பாதனம் பண்ணவர் சுவாமி. இவருடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, கிரந்தத்துல இருக்கிற ஒரு சில விசேஷத்தை சொல்லிட்டோம், அப்புறம் வேற ஒரு கைங்கரியத்தை பத்தி சொல்றேன். நியாய சித்தாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் சுவாமி. சூக்ஷமாக தோஷங்களை கண்டுபிடிச்சு அந்த எதிர்வாதியோடைய மனசு நோகாதபடி சித்தாந்தத்தை எழுதுறது சுவாமியுடைய வழக்கம். அவளுடைய திருநாமத்தை எழுதி இந்த மாதிரி தப்பா சொல்றா இப்படிலாம் சொல்றது இல்லை. எத்துன்னு போட்டுட்டு அது சரியில்லை. சரீர லட்சணம் எடுத்துட்டா, சரீர லட்சணங்கள் மூணு அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திலேருந்து நமக்கு தெரியறது. சுவாமியுடைய திருவள்ளமும் அதுதான், சுவாமி தேசிகனுடைய திருவள்ளமும் அதுதான். பாஷ்யக்காரர் சாதிச்சது மூணு, ஆனா சில பேர் இது ஒரு ஒரு லட்சணம்னு சொல்றா, அதை கண்டனம் பண்ணியிருக்கேன். அது விஸ்தாரமா சொன்ன நாழி ஆயிடும், அதை கண்டனம் பண்ண. அப்புறம் மூணு லட்சணங்கள்ல முதல் லட்சணம் என்னன்னா நியாமியத்துவம். நியாமியத்துவம்னா என்னன்னு தமிழ்ல சுருக்கமா சொல்றதா இருந்தா, நம்ம ஆத்மா இருக்கு, ஆத்மாவுடைய பிரயத்தனத்தினால நம்ம சரீரத்துல சேஷ்டை வருது, சேஷ்டா வருது. அந்த சேஷ்டை எது இருக்கோ அதுக்கு சரீரம்னு பேரு வியாக்கியானம் பண்ணாதான். மத்தவா சுவாமி சாதிச்சார், இந்த சேஷ்டைனா பிராணசயோகத்தினால வரக்கூடியது. பிராணசயோகத்தினால வரக்கூடிய சேஷ்டையானது என்ன, எல்லா இடத்துலயும் இருக்காது, எல்லா இடத்துலயும் அப்படிப்பட்ட பிருத்திவியாதிகள்ல இருக்காது. இல்ல சுவாமி, ஏதோ கிரியா விசேஷத்தை எடுத்துட்டா, கிரியை எடுத்துட்டா போறோம், கிரியை எடுத்துட்டா கூட விபுவா இருக்கிற காலத்துல வராது. காலத்துக்கு விகாரங்கள் உண்டது வந்து கிரியை கிடையாது. அதனால பிரயத்தனத்தினால வரக்கூடிய சேஷ்டை எதிர இருக்கோ அதுதான் சரீரம்னு சொல்லக்கூடாதுன்னு சங்கிப்தமா கண்டனம் பண்ணார். ஆதேயத்துவம்னு ரெண்டாவது லட்சணம், அதாவது ஆதேயத்துவம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் பண்ணா மத்தவாள்லாம் அதுல இருக்குன்னா என்ன அர்த்தம், கீழே விழாத அப்படி பாத்துக்கிறது. பதன பிரதிபந்தக சயோகம் சுவாமி கேட்ட, பதன பிரதிபந்தக சயோகம்னு சொன்னால், ஒத்தன் ஜீவனோட கூடின பரகாயத்துல பிரவேசம் பண்றான், இன்னொருத்தருடைய சரீரம், அதுல ஜீவன் இருக்கான். இவன் அந்த சரீரத்துல போய் சேர்றான். அதுல இவனுக்கு அது சரீரம் கிடையாது, ஆனா அந்த சரீரம் விழாம பாத்துக்கிறது யாரு, உள்ள புகுந்தவன் இரண்டாவது வியக்தி தான். அவனுக்கு சரீரம்ன்ற விவகாரம் உண்டா, கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவது, ஜீவவத்தாயிருக்கிற சரீரத்துல பரகாய பிரவேசம் பண்ணும் பொழுது ஒரு தோஷத்தை சொன்னோம். இன்னொரு தோஷம் சாய்க்கிற, நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூங்கும் பொழுது நம்ம சரீரம் அப்படிதான் நிக்கிறது. ஆனா நம்ம ஆத்மா இந்த சரீரத்தை விழாதபடி அது பாத்துக்கல, பகவான் பாத்துக்கிறான் தேசிகன். இது ஒரு விஷயம். அதே மாதிரி சேஷத்துவம் ஒரு லட்சணம் இருக்கு. சேஷத்துவத்துக்கு பரிஷ்காரம் பண்ணும் பொழுது அவ என்ன சொல்றா, சூக்ஷ்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டமாயிருக்கிற பிரம்மம் காரணம், ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாயிருக்கிற பிரம்மம் காரியம் அப்படின்னு சொல்றோம். நம்ம சித்தாந்தத்துல பிரம்மந்தான் காரணம், பிரம்மந்தான் காரியம், விசிஷ்டமான பிரம்மம் காரணம், விசிஷ்டமான பிரம்மம் காரியம்னு நம்ம சொல்றோம். அந்த விசேஷணங்கள் எது, காரியதாவச்சேதகம் சொல்லுவா, காரணதாவச்சேதகம் சொல்லுவா. இந்த விசேஷணங்கள் சேத்தனம் அச்சேதனம் தானே, அதெல்லாம் சரீரம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண சுவாமி கேட்கிறார். நித்திய விபூதி, பகவானுக்கு சரீரமா இல்லையா? சரீரம். ஆனா நித்திய விபூதி விசிஷ்டமாக பகவான் காரணம் இல்லையே, நித்திய விபூதி விசிஷ்டமாக பகவான் காரியம் இல்லையே. அப்போ நித்திய விபூதிக்கு காரியதாவச்சேதகத்துவம் காரணதாவச்சேதகத்துவம் இல்லாதனால அதுக்கு சரீரத்துவம் சொல்ல முடியாத போயிடும் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த மாதிரி பல இடங்கள் ஒரு தார்க்கிக பட்சத்தை கண்டிக்கிற சரீர ஈஸ்வரானுமானத்தை கண்டிக்கும் பொழுது அற்புதமாக மீமாம்சக்காரருடைய அந்த வழியை ஆசிரயிச்சு தர்க்க பரிஷ்காரத்தால கண்டனம் பண்றார். இந்த மாதிரி எந்த கிரந்தத்திலையும் கிடையாது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல சாஸ்திர யோனித்துவம் சொல்றோம், எல்லாரும் சொல்றா, மத்த வேதாந்திகளும் சொல்றா, ஆனா சாஸ்திர யோனித்துவத்தை சமர்த்தனம் பண்ணவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒருத்தர் தான், அது விஸ்தாரமாக சாதிச்சவர் சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான். சுவாமி தேசிகன் அளவுக்கு ஈஸ்வரானுமானத்தை யாருமே கண்டிக்கல, பின்னாடி வந்தவா கூட கண்டிக்கல. அதை விவரணம் பண்ணும் பொழுது நவீன தர்க்கத்தை கொண்டு வந்து நிரூபணம் பண்ணது நம்ம சுவாமி. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, நம்ம சித்தாந்தத்துல சுவாமி தேசிகன் 13வது நூற்றாண்டிலையும் 14வது நூற்றாண்டிலையும் எழுந்தெழுந்தார். அவர் காலத்துல நவீன தர்க்கமானது இவ்வளவு பரவி இருக்கல. 15வது நூற்றாண்டுல 16வது நூற்றாண்டு மேலதான் நவீன தர்க்கம் பரவி இருந்தது. வியாசதீர்த்தர் சுவாமி தேசிகனுக்கு அப்புறம் வந்தவர் மத்வ சம்பிரதாயத்து ஆச்சாரியர். அவர் நம்ம காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயில்ல தான் அத்தியனம் பண்ணிட்டு போனவர், இங்க அத்தியனம் பண்ணவர்கள். அவர் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணி அதை ஆசிரயிச்சு அத்வைத மதத்தை கண்டனம் பண்ணார். நவீன தர்க்கத்துல அத்வைத்திகள் அத்வைத சித்தி முதலான கிரந்தங்கள், பிரம்மானந்தியம் முதலான கிரந்தங்களை ஆசிரயிச்சு அது அந்த தத்வாரா அவ அதுக்கு சமாதானம் சொல்லி அத்வைதத்தை சமர்த்தனம் பண்ண நம்ம சம்பிரதாயத்தை நவீன தர்க்க சைலியில கிரந்தங்கள் துர்பிக்ஷமாயிடுச்சு. ஏன் துர்பிக்ஷமாயிடுச்சுன்னா, சுவாமி தேசிகன் சாதிச்ச அப்புறம் கிரந்தங்களே வரல நமக்கு. கிரந்தங்களை அங்கங்கே உபனிஷத் பாஷ்யக்காரர் இதே தூப்புல இருந்து கிரந்தங்களை எழுதினதாக சொல்லுவார். தூப்புல தான் அவர் வந்து கிரந்தங்களை சாதிச்சிருந்தாரு சொல்லுவாள் உபனிஷத் பாஷ்யக்காரர். அவர் நவீன தர்க்க ரீதியாக எழுதலை. அதுக்கப்புறம் சில கிரந்தகர்த்தாக்களை வந்து அதுக்கப்புறம் நம்ம சுவாமி காலத்தில் திருப்புக்குழி சுவாமி காலத்தில் கஸ்தூரி ரங்காச்சார், அனந்தாழ்வான், மேல்கோட்டை அனந்தாழ்வான், இன்னும் சிலர் கரூர் சுவாமின்னு எழுதியிருந்தார். இவாள்லாம் நவீன தர்க்க ரீத்தியா அவ தான் எழுதினா. அது என்ன ஆச்சுன்னு கேட்டால், அதுலேயும் ஒரு தௌர்பாகியம் நமக்கு என்னன்னு கேட்டால், நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு அவாந்தரமா இருக்கிற ஒரு வைலட்சண்யங்கள்னால அது எல்லாருக்கும் போய் சேரலை. இதுல இந்த விஷயத்தை இங்க கொஞ்சம் சோகத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மாத சம்பிரதாயத்திலேயோ மத்த சம்பிரதாயத்திலேயோ அவாந்தரமான பேதங்கள் நிறைய இருக்கு. நம்மளுடைய பேதங்கள் ரொம்ப குறைச்சல், ஸ்பஷ்டமா தெரிகிற பேதம் தான், அவள் நிறைய பேதம் இருக்கு. ஆனால் கிரந்தங்களை எழுக்கும் பொழுது அவ அந்த சம்பிரதாயத்தில் எழுதின கிரந்தத்தை கூட எடுத்து அவ அதை நல்லா பரப்புவா. நம்ம சம்பிரதாயத்தை இது கொஞ்சம் குறைச்சலாயிருக்குன்னு தோன்றது, தப்பா கூட இருக்கலாம். இப்ப இவாள்லாம் வந்து ஒவ்வொரு சம்பிரதாயம் அவாந்தர சம்பிரதாயத்தில் சேர்ந்தவாழ போயிட்டதுனால மற்ற சம்பிரதாயத்துக்கு போய் சேரல. இப்போ அந்த மாதிரி பேதபாவமும் இதெல்லாம் கிரந்த விஷயத்துல யாருக்குமே இல்லை. இப்போ சுவாமியை பத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது சுவாமியாலதான் இந்த பரிஷ்கார பத்ததியானது வந்தது. திருப்புக்குழி சுவாமியால தான் பரிஷ்கார பத்ததி வந்தது. அதுக்கப்புறம் சுவாமி திருக்குமாரர் இன்னும் நிறைய பேர் வந்தார். சுவாமி கிட்ட இன்னொரு விசேஷம் கேட்டா, சம்பிரதாயத்துல வரும் பொழுது சுவாமி கொஞ்சம் கூட சங்கோச்சம் இல்லாமல் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளத்தை விஸ்தாரமாக சாஜி அவ்வளோ கிரந்தத்தையும் பராமரிச்சம் பண்ணியிருக்கார். அது சொல்லுவார், உபனிஷத் பிரம்மேந்திர மட்டம் நீங்கள் ஒரு மட்டம் இப்பவும் இருக்கு பெரிய காஞ்சிபுரத்தில். அந்த மட்டம் ரொம்ப பிராச்சீன மட்டமா, சுவாமிக்கு புஸ்தகங்கள்லாம் அங்கேயும் தான் வருவான், உபனிஷத் பிரம்மேந்திர மட்டத்திலேருந்து வரும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சுவாமி என்ன பண்ணார், எல்லா கிரந்தத்தையும் பராமரிசம் பண்ணி தேசிகனுடைய திருவுள்ளத்தை ஸ்தாபிச்சார். உதாரணமாக சொல்றதாக இருந்தால் இந்த கைவல்ய விஷயத்தில் சொல்லும் பொழுது, கைவல்ய விஷய நியாய சித்தாந்தனத்தில் விஸ்தாரமாக ஒரு புஸ்தகம் இருக்கிற அளவுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். இந்த பஞ்சாக்னி வித்தியை இதெல்லாம் எடுத்து உபாதனம் பண்ணும் பொழுது என்னென்ன கிரந்தங்கள் பூர்வபக்ஷமாக எடுத்துக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம், சுவாமி தேசிகனோட திருவள்ளம்னு ஒன்றும் இல்லை, பாஷ்யக்காரருடைய திருவள்ளம் அது. அது சுவாமி தேசிகனோட திருவள்ளம் ஒன்று, பாஷ்யக்காரருடைய திருவள்ளம் ஒன்று, ரெண்டு இல்லையே. ஏன்னா பாஷ்யக்காரருடைய திருவள்ளத்தை தேசிகன் தவிர்த்து வேற யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தேசிகனே சாதிச்சிடும். ஏன்னா 30 தடவை வந்து அவர் பட்டோல பண்ண ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனங்கள் 30 தடவை. அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம், சங்கல்ப சூரியோதயத்தில் 30 தடவை இருக்கு, அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு சாதிச்சார் அவர். அதனால அதனால்தான் சுவாமி தேசிகனுடைய அது இன்னொரு தடவை சொல்லலாம் அவருடைய கிரந்தங்களை சேவிச்சோம்னா சீபாஷ்ய பங்க்திகள் தான் வரும், அந்தந்த பதங்கள். ஏன்னா அவருடைய திருவுள்ளத்தில் இருக்கிறதே சீபாஷ்ய பங்க்திகள் தான், அது திருப்பி திருப்பி அதையே ஆவர்த்தி பண்ணிருக்கிறதுனால. அது அதே மாதிரி திருப்புக்குழி சுவாமிக்கு என்னன்னு கேட்டா, தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாமே கண்டஸ்தமா இருந்ததுனால அனவரத பிரவச்சனம் பண்ணதுனால வந்து அந்த பாஷ்ய ஸ்ரீசூக்திக்கு விரோதம் இல்லாமல் வியாக்கியானம் பாஷ்ய ஸ்ரீசூக்திக்கு விரோதம் இல்லாமல் தேசிகனுடைய ஸ்ரீசூக்திக்கு வியாக்கியானம் பண்ணுவார். அதுக்கு பல உதாரணங்கள் நியாய சித்தாந்தத்தில் நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு ஜீவ பரிச்சேதத்தில் ஜீவனுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது வந்து பிராட்டிக்கு ஜீவத்துவம் உண்டு சம்சயம் வந்துடும். ஏன்னா அந்த அந்த சேஷ சேத்தனத்துவே சதி சேத்தனத்துவே சதி சேஷத்துவம் அப்படின்னா பிராட்டிக்கு வந்துடுது அப்படின்னு ஒரு பிரமம் வந்துடும், பிரமம் வந்துடும். சுவாமி உடனே ஸ்வதசேஷத்துவம் அப்படின்னு, பிராட்டிக்கு சேஷத்துவம் இருக்கு, அது அவளே ஏற்படுத்தின்ற சேஷத்துவம், இச்சாதீனமாக சேஷத்துவம். இதெல்லாம் சுவாமி பிரம்மசப்தார்த்த விசாரத்திலையும் இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்கார். இப்பேற்பட்ட ஒரு வைசிஷ்டியம் சுவாமியுடைய கிரந்தங்கள்ல இருக்கு. அதுக்கப்புறம் லௌகிக்கமாக நம்ம திருஷ்டி லௌகிக்க திருஷ்டியில பார்த்தோம்னா ஒரு பெரிய விசேஷம் ஒன்று தோன்றது. சுவாமி 25 திருநக்ஷத்திரத்தில் கோயில் நிர்வாகத்தை சுவீகரிச்சார். 64 திருநக்ஷத்திரத்தில் அவதார சமாப்தி பண்ணிட்டார். 64 திருநக்ஷத்திர பர்யந்தம் சுவாமி தான் நிர்வாகக்காரர் இருந்தார் கோயிலில். நம்மளால ஒரு சின்ன காரியத்தை கூட பண்ண முடியாது. நிர்வகணம்னா இந்த காலத்து நிர்வகணம் இல்லை, இப்போ இதே தாத்த வம்சத்தை சேர்ந்தவாளுக்கு ஒரு பேருக்கு நிர்வகணம் தான் இருக்கு, நிர்வகணமே இல்லைன்னு கூட சொல்லலாம், நிர்வகணம் கிடையாது. அந்த காலத்துல கோயில் நிர்வாகமே மொத்தமும் சுவாமி கிட்ட இருந்தது. அவ்வளவு நிர்வாகத்தை பார்த்துண்டு சுவாமி 4 சாஸ்திரங்களையும் பாடம் சொல்லிட்டு வந்து கிரந்தங்கள் அனாயாசமான கிரந்தங்கள் எழுதி லௌகிக்க பாஷையில் சொன்னா எழுதி தாழ்றதுன்றாரு, எழுதி எழுதி பிரக்யாத்தரா இருந்தார் அப்படின்னா இதெல்லாம் பெருமாளுடைய ஒரு எத்யத் விபூதி மத் சத்துவம்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லைன்னா நடந்திருக்காது. இன்னொரு விசேஷம் கூட சொல்லுவார், சம்பிரதாயத்துல கோவில்ல சரிய மாறுதல்கள் இல்ல, சில பரிஷ்காரங்கள் சொல்லணும். அத பரிஷ்காரம், ஒரு தேவையான பரிஷ்காரங்கள்லாம் சுவாமி பண்ணும் பொழுது விரோதங்களை அவரே தான் ஒத்தரா இருந்து சமணம் பண்ண, இன்னொருத்தர் அபேட்சையே பண்ணல, தான் தானே முன்னிருந்து சமணம் பண்ணார். இதுல பிரசித்தமாக ஒரு விஷயத்த சொல்லுவார் சுவாமி. இது தேசிகனுடைய மங்களாசாசனம் பிரதி வருஷம் நடக்கிறது, இப்போ விசேஷமா நடக்கிறது. அது ஏற்பாடு பண்ணதே சுவாமின்னு சொல்லுவார். அவருடைய மங்களாசாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி அதுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்லோகங்களை விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணதும் சுவாமி தான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அடியன் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ சுவாமி தேசிகன் எழுற பொழுது சில பேர் ஆட்சேபிச்சாலும் சுவாமி அங்க பெருமாள் கோயில் சன்னதியில் எழக்கூடாது, கூப்பு தேசிகன் எழக்கூடாதுன்னு ஆட்சேபிச்சாலும் முன்னாடி எல்லாரும் ஆட்சேபிச்சுட்டே இருந்தாலும் சுவாமி எழுந்தார், தேசிகன் எழுந்தார். எழுந்த உடனே சுவாமி அங்க எழுந்தாராம், ஒத்தர் என்ன புது வழக்கமா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வேகமா பேசினாரா. சுவாமி திரும்பி என்ன சாதிக்கிறது அப்படின்னு, இல்ல இல்ல முன்னாடி எழுதுக்கணுமேன்னு சொன்னேன் அப்படின்னு. அவ்வளோ ஏன்னா அவரோட அந்த ஒரு ஞானம், அந்த ஞானம் அவருடைய ஒரு தேஜஸ் என்ன அந்த மாதிரி எழுந்தவர். இந்த ஊர்ல எல்லாருக்கும் பிடிச்சவரா இருக்கு சுவாமி. கோயில் சம்பிரதாயத்துல வந்தா சில பேருக்கு சுவாமி பண்ணது பிடிக்காம கூட இருந்திருக்கலாம், ஆனா சுவாமிக்கு இந்த ஊர்லயோ வெளியோ பிடிக்காதவா யாரும் கிடையாது. அவருடைய ஒரு கிரந்தத்தை நம்ம கண்ண இது கண்டஸ்தம் பண்ணி வச்சுட்டாலே அவ்வளவு உபகாரகமா இருக்கும். அடியனுக்கு சொந்த விஷயத்துல ஒரு அம்சம் கேள்விப்பட்ட விஷயத்தை அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். அடியனுடைய பிதாமகன் இருந்தார் வேதாந்தாச்சாரம் அவர் திருநாமம். அவருக்கு ஆனக்கட்டி தெருவில் ஒரு கிரகத்தில் அவருக்கு இது நடந்தது, உபநயனம். அந்த உபநயனத்துக்கு சுவாமி பிரம்மாவா எழுந்தார். இது கேள்விப்பட்டிருக்கேன், எங்க பெரியவா கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா எங்க எங்க பிதாமகன் வந்து இன்னைக்கு இருந்தார்னா 156 திருநக்ஷத்திரம் அவருக்கு இருக்கும். சுவாமியுடைய ஒரு அந்திம காலம் கூட சுவாமியுடைய சக்கரா சுவாமி எழுந்தோடு 200 திருநக்ஷத்திரம் தானே வரும். அவர் எழுந்தார்னு சுவாமி அனுகிரகம் பண்ணார். அவருடைய வைபவம் என்ன, அவருடைய வைசிஷ்டியம் என்ன, அனுகிரக புத்தியால வந்து பிதாமகனா பிதாமகன் ஸ்வீகார தோப்பனார் அவர் பிரார்த்திச்சிருப்பார். அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு சகஜமான அவ்வளோ பெரிய உயர்வு இருந்தா கூட சௌலபியம் பரத்தை சத்திய சௌலபியம் சொல்றோம் இல்லையா, பரத்தம் இருந்தாதான் சௌலபியம் சோபிக்கும். திருநாதிகளுக்கு சௌலபியம் இருந்து என்ன பிரயோஜனம், தேசிகன் என்ன பரத்தம் இருந்து மேறு பர்வதத்துக்கு பர்வதம் மேறு பர்வதத்துக்கு பரத்தம் இருந்து என்ன என்ன என்ன சோபிக்கும், ஒண்ணு சோபிக்காது. அதனால அடியனுடைய கடைசி ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா திருப்பி சொல்ற விஷயம், மைசூர் வந்து தர்க்கத்துக்கு ராஜதானியா இருந்தது. ஆந்திர பிரதேசத்துல இருக்க மைசூர்ல இருந்து அத்தியனம் பண்ணிட்டு அங்க போனான், ஆந்திர பிரதேசத்துக்கு போனான். உத்தர பாரதத்துலதான் நவீன தர்க்கம் இருந்தது. மிதிலான்னு சொல்லப்படுகிற தர்பங்கா சமஷ்டிபூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் மிதிலான்னு பேர், மிதிலான்னு தேசம் பேர். தர்பங்கான்னு சொல்லுவா, சமஷ்டிபூர்னு இருக்கு, இன்னும் சில ஊர்கள்லாம் இருக்கு. அங்கதான் நவீன தர்க்கமே உண்டாச்சு. நதியான்னு சொல்லப்படுகிற நவத்வீபத்துல நவீன தர்க்கமானது வளர்ந்தது. இப்போ அங்க கிரந்தங்கள்லாம் இருக்கு. அத்வைதத்துல பிரசித்தமா இருக்க வாச்சஸ்பதி மிஸ்ரர்லாம் தர்பங்காவை சேர்ந்தவர் தான், மிதிலையை சேர்ந்தவர் தான். அங்கெல்லாம் அவருடைய கிரந்தங்கள் வளர்ந்தது. நவீன தர்க்க கிரந்தங்கள் கங்கேஷோபாத்யாயன் நவீன தர்க்கத்துல முதல் அவள்லாம் அங்க இருந்தா அங்க வளர்ந்தது. காஞ்சிபுரம்ன்றது ரொம்ப தூரத்துல இருக்கிற இடம். காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் வித்யா கஷேத்திரம். ஜெயினால் கூட இருந்து படிச்சிருக்க, பௌத்தால் இருந்து படிச்சிருக்க, பல்லவ ராஜ்யத்துல பெரிய வித்யா ராஜதானியா இருந்ததுதான் காஞ்சிபுரம். ஆனா நவீன தர்க்கம் இங்க வரல. நவீன தர்க்கம் வந்து கொஞ்சம் விளம்பிதமா தான் வந்தது. அந்த இடத்துல சுவாமி என்ன அவருக்கு வந்து ஒரு தூண்டுதல் இருந்திருக்கும்? நவீன தத்துவத்தில் ராஜாவா சக்கரவர்த்தியா எழுந்த நமக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் சுவாமியுடைய அவதாரம். இந்த சுதினத்துல இப்ப 200வது திருநக்ஷத்திரத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அடியேனும் வந்து அடியை பத்தி சொல்லக்கூடாது, சுவாமியோட கிரந்தங்களை ஓரளவுக்கு சேவிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், வேதாந்த கிரந்தங்கள் வியாக்கியானங்கள்லாம் படிச்சிருக்கேன். நியாய சித்தாந்தத்தை வந்து நம்ம கிட்ட படிச்ச ஒருத்தர், அவர் மூலமாக அந்த வியாக்கியானத்தை மட்டும் பிரகாசம் பண்ணோம். அவச்சேதகதாசரம் அதுக்கு ரொம்ப சின்ன வயசுல 32-33 வயசுல வியாக்கியானம் பண்ணோம். ஏன்னா தர்க்கத்துல நம்மளுடைய குணபத்திரங்கள் வெளியில தெரியணுங்கிறதுக்காக பண்ணோம். அதுக்கு சிங்கேரி சுவாமி வந்து அதுக்கு இது எழுதியிருக்கார், முகமுகமுறை ஆசா ஆசா சுபாசம்சனம் எழுதியிருக்கார். கோடா சாஸ்திரிகள் அவரும் அதுக்கு சுபாசம்சனம் எழுதியிருக்கார், அனுகிரகம், ரெண்டு பேரும் அனுகிரக பத்திரம் எழுதியிருக்கார். அதே மாதிரி பாதகல்பகம்னு சுவாமியோட கிரந்தம், அதை நம்ம கிட்ட படிச்சவர் ஒருத்தர், அவருக்காக எழுதி கொடுத்தேன். அது வெளியில இன்னும் கொண்டு வரல, கொண்டு வரணும். எழுதி கொடுத்தோம் 25 வருஷத்துக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளை சேர்ந்தவா நம்ம கிட்ட வாசிச்சு வாழலாம். இந்த சத்துவபக்ஷத்துக்கு சுவாமி எழுதி கிரந்தம் எல்லாத்தையும் பிரகாசனம் பண்ணிவிட்டா நம்ம கிட்ட வாசிச்சு வாழலாம். அதாவது சுவாமியோடைய கிரந்தங்களை பிரகாசனம் பண்றது, சுவாமியோடைய குடும்பத்தங்களை வெளியில கொண்டு வர்றதுன்றத ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஷனா வச்சுட்டு செய்யணும்னு ஆசை ஒரு காலத்துல. இப்போ அடியாத அது முடியாது. யுவாக்கள் செய்வா, யுவாக்கள்ல நம்ம சம்பிரதாயத்துக்கு யுவாக்கள் 5-6 பேர் இருக்கா புரோடபத்திரத்துல, மிஷ்னா தாளா இருக்கா. ரெண்டாவது, இந்த புரோடபத்திரம்ன்றது வந்து சிம்னிஸ்தன்யம் மாதிரி அதனுடைய வைசிஷ்டியம் வந்து நிறைய, அதனுடைய வைசிஷ்டியம் 100-90 பேருக்கு தெரியாது. தெரியாது இருக்கும் பொழுது அதனுடைய வைசிஷ்டியத்தை நம்ம எப்படி பரப்ப முடியும்? சுலபமான கிரந்தங்கள் இருக்கு, அந்த கிரந்தங்களை பரப்பிடலாம். ஆனா சுலபமான கிரந்தங்கள் ஒன்றுத்தையுமே திருக்குறள் சுவாமி சாதிக்கல. என்ன, அதனால இப்போ ஒரு நியாயம் சொல்லுவார், ஒருத்தன் கடத்துல விழுந்துட்டான், அவனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா மேலேந்து ஒரு கயிறை போட்டா அவன் பிடிச்சு வருவான், நம்மளும் கீழே குதிச்சுட்டா என்ன பண்ண, ரெண்டு பேரும் இருக்க வேண்டியதுதான். அதே மாதிரி சுலபமா இருக்கு, சுலபமா இருக்கு, நம்ம எல்லாம் சுலபமாவே போயிட்டு வந்தோம்னா இந்த கடினமான கிரந்தங்களை யார் படிப்பார்? அதனால இது ஒரு பாக்கியம், அவருடைய அவதாரத்தை நம்ம தெரிஞ்சுட்டு கொண்டதே பாக்கியம். நம்ம சடபோதாச்சாரியர் இந்த அவகாசத்தை கொடுத்த அவருக்காக அடையின்ற தன்யவாதங்கள். இவருடைய தேசிகனுடைய திருவுருளால இந்த சம்பிரதாயம் மேல மேல வளரணும். கவிதார்க்கே சிம்மாய், கல்யாண குணசாலினே, ஸ்ரீமதே வெங்கடேஷாய, வேதானந்த குரவே நமஹா.